நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. யாதவாத்ரேயத்துல முதல் சர்க்கத்துல 23வது ஸ்லோகம், அபுனஹா பிரார்த்தனீயஸ்ய பிரார்த்திதாதிகதாயினஹ அர்த்தினஹ பிரதமேதஸ்ய சரமானு பரியபூரயன்னு அப்படின்னு ஸ்லோகம். அதாவது இவன் இதெல்லாம் பண்ணட்டான், தான தர்மங்கள் எப்படி பண்றான் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறது. இவன் தானம் பண்ணான்னா அது எப்படின்னா, ஒருத்தர் வந்து இவர்கிட்ட கேட்கிறார், இவர் தானம் பண்ற, அவன் என்ன கேட்கிறானோ அதுக்கு மேலாக வாரி வழங்குறான், அந்த சுபாவம் இருக்கு அப்படி. அது இதுக்கு உதாரணம் என்ன சொல்ற, அப்புனஹா பிரார்த்தனீயஸ்ய, அவன் வந்து பிரார்த்திச்சு இவன்கிட்ட கேட்டானால் இவன் கொடுக்கறான். அது எப்படி இருக்குன்னா, திரும்பவும் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு அவன் கேட்கிற மாதிரி இல்லை, அப்ப நிரவதிகமா கொடுக்கறான் அப்படி. அதோட மத்திரம் இல்ல, இவனுடைய வள்ளல் தன்மையை இன்னும் வந்து எப்படி புகழறார் அப்படின்னா, சுவாமி அர்த்தினஹா பிரதமே தஸ்ய சரமானு பரியபூரையன்னு, இவங்கிட்ட முதல்ல ஒருத்தர் தானம் வாங்கிட்டு போனால் அடுத்தவா வரலையா தானம் வாங்கிக்கிறதுக்கு எது மகாராஜா கிட்ட, வேண்டாம்னால் இவன் எல்லாருக்கும் கொடுத்துருக்கான் அங்க, அப்ப எப்படி இவங்கிட்ட வருவான், அப்ப எவ்வளவு கொடுத்துருக்கணும் அப்படின்னு. அதுக்கு பிக்ஷகோ த்விதீயாம் பிக்ஷாம் பிராப்திய சங்கிரகாயைவ யததே அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சோபனார் எடுத்து காண்பிக்கிறார். அதாவது என்னன்னா, காளிதாசன் ரகுவம்ச காவியத்துல சொல்லும் பொழுது என்னன்னா, யதாகாம அர்ச்சிதார்த்தினாம் அப்படின்னு அங்க ஸ்லோகம். அதாவது அவ என்ன விரும்புகிறாளோ அதன் பிரகாரம் கௌரவி படியான தானத்தை அவளுக்கு கொடுக்கறான் பரவாளுக்கு அப்படி. அதுக்கப்புறம் வந்து என்ன, அதுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது இன்னொரு இடத்துல ரகு மகாராஜா எப்படி இருக்கான்னா, எல்லா ராஜாக்களை போல படையெடுத்து போய் ஜெயிச்சு வந்து ராஜ்யத்தை நிறைய சேர்த்துருக்கான். அதனால என்ன ஆறுது, அதெல்லாம் பண்ண பின்னாடி விஸ்வஜித்து, விஸ்வம்னா லோகம், அதெல்லாத்தையும் ஜெயிச்சவன் அது அவன் தான் வந்து விஸ்வஜித்து அப்படின்ற ஒரு யாகத்தை பண்றதுக்கு அருகதம். சக்கரவர்த்தியா இருக்கிறவா தான் சில யாகத்தை பண்ண முடியும், எல்லாரும் எல்லாத்தையும் பண்ண முடியாது. அப்போ அதை எப்படி பண்றானா, அதை விளக்கி சொல்லும் பொழுது ஆதானங்கி விசர்காய சதான்வாரி முஷாமிவ அப்படி, காளிதாசனுடைய வரிகள். அதாவது பிரத்தியாரிடத்திலேருந்து இவன் ஜெயிச்சு வாங்கிக்கிறானே, இது எதுக்குடா அப்படின்னால், மேகமானது சமுத்திரத்துல ஜலத்தை முகர்ந்து கொண்டு பின்னாடி மழையாக பொழியறதுக்காக உப்பு ஜலத்தை எடுத்துட்டு நல்ல நீராக பொழியறது. அதே மாதிரி தியாகம் வாங்கறதே எதுக்குன்னா, இன்னொருத்தருக்கு கொடுக்கறது. அப்ப இவன் வள்ளல் தன்மைய புகழற கிரமம் அது. அது தான் ஒண்ணுமே அனுபவிக்கல, அந்த மேகம் எல்லாம் நமக்கு தான் கொடுக்கறது. அந்த மாதிரியான நிலையில இந்த ரகு மகாராஜா இருந்தான் அப்படி. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் இங்க சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல அதை வந்து எது மகாராஜாவினுடைய தானத்தை பிரசம்சையாக சொல்லும் பொழுது சொல்ற. அப்போ இன்னொரு இடத்துலையும் அந்த ரகு மகாராஜனை பத்தி சொல்லும் பொழுது என்னன்னா, குருவர்த்தமர்த்தி ஸ்துதபாரத்ருஷ்வா ரகோகோ சகாஷாத் அனவாப்ய காமம் கதோ வதான்யாந்தரம் இத்யயம் மே மாபூத் பரிவாதனவாவதாரா. அதாவது என்ன அர்த்தம்னா, ஸ்லோகத்துக்கு ரகு மகாராஜா கிட்டக்க ஒருத்தன் வரான், அவங்கிட்டக்க வந்து தேவையான அளவுக்கு பெற முடியலை, அதனால இன்னொருத்தர் தானம் பண்றான், அங்க போய் தான் இவனுடைய தேவை பூர்த்தி ஆச்சு அப்படின்ற நிலை இல்லை. இது ஒரு அபவாதம் தானே, ஒரு குறை தானே, அது இல்லை. அப்பனால அவனே கொடுத்துடுறான் எல்லாருக்கும் அப்படி அந்த மாதிரி. அத இந்த ஸ்லோகத்துல வரும் பொழுது இந்த யது மகாராஜா கிட்ட சொல்லும் பொழுது அபுனஹா பிரார்த்தனீயஸ்ய பிரார்த்திதாதிகதாயினஹா அர்த்தினஹா பிரதமேதஸ்ய சரமான பரியபூரயன் அப்படி. அடுத்தது சராணாம் சாப்திரவாணாம் சந்தானேன மகௌஜசா தஸ்ய நிர்பூத லக்ஷேன அப்படி. இப்போ இதுல வந்து வரும்பொழுது ஒருவனுக்கு புகழ் அப்படிங்கிறது ரெண்டு விதமா கிடைக்கும். ஒன்னு தானம் பண்றதுனால, இன்னொன்னு இவன் வீரத்தை காண்பிச்சு அது அந்த ஒரு காரணம் வீரம். அப்போ எதுனுடைய தானம் பண்ற நடைமுறை அவன் எப்படி பண்றான்றத ஒரு மூணு ஸ்லோகத்தினால இத்தனை சொல்லிட்டு இப்போ அடுத்தது அவனுடைய வீரம். ஏன்னா இவன் ஏதோ சொத்து நிறைய இருக்கு, யாரோ சேர்த்து வச்சிருக்கான், இவன் போய் ஜெயிச்சு வந்தா இவன் பண்ணது ஏற்கனவே இருக்கு, இவன் கிட்டக்க தாராளமா இருக்கு, எதுக்கு வந்து இவன் போய் எல்லாம் பண்ணணும், அதனால் இருக்கிற சொத்தெல்லாம் தானம் பண்ணினாலும் இவங்கிட்ட நிறையா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டா எப்படி அது? அது இல்லை. அதனால் இவன் வீரம் அவசியம், ராஜாவுக்கு வீரம் அவசியம். அப்போ இவனுடைய அம்பு அது வந்து என்ன பண்ணுறதுன்னா சரணம், அந்த சரங்கள் இவனிடத்துலேருந்து புறப்பட்ட அம்பு இலக்க அடையிறது அப்படின்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னால், எதை லட்சியம், லட்சியத்தை அடையறான், இவன் என்ன விருப்பமோ அதை அடையறான். அது சரி, அந்த ஒரு அம்பு போட்டான் அது போய் இலக்க போய் சேராமல் இவன் காரியம் நிறைவேறாமல் இருந்தது அப்படின்ற நிலை உண்டானால் அது கிடையாது, கண்டிப்பாக இவனுக்கு ஜெயந்தான் அப்படி. ஏனால் இதுக்கு வரும்பொழுது சுவாமி தேசிகன் வேற ஒரு இடத்துல இருக்கிறச்ச ரகு மகாராஜா எப்படி அவனுடைய தானத்தினுடைய செயல் இருக்குன்னா, தானம் வீரம் ரெண்டையும் சேர்ந்து அந்த பிரகரணத்துல எப்படிதான் இருக்குன்னா, ஒரு ரிஷி வந்தார், ரிஷிகுமாரன் வந்து ரகு மகாராஜா கிட்டக்க ஏதோ கேட்கணும்னு வந்த. இந்த ரகு மகாராஜா அப்ப சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கான், ஒரு மண் பாத்திரமோ இல்ல செப்பு பாத்திரமோ வச்சு வந்து பண்ணிட்டு இருக்கான். ராஜான்னா வந்து இன்னும் வசந்த பாத்திரத்தை லோகத்தினால பண்ண பாத்திரத்தை வச்சுட்டு பண்ணலாம். ஏன்னா ஆழ்வார் பாசுரத்தில் அனுபவிக்கும் பொழுது திருவேங்கடமுடையார் விஷயத்துல பொன்மடி பட்டில் குடித்து போவேனே அப்படிங்கிற குலசேகரத்தில் அந்த காலத்துல பொன்வட்டில் பொன்னாலான தீர்த்த பாத்திரங்கள் எல்லாம் அப்படிலாம் இருக்கிறச்ச இவன் ராஜா, இவன் என்னென்னமோ இருக்கு அப்படி இருந்துச்சு, இவன் போய் பண்றானே அப்படின்னு தூரக்கேன்னு பார்த்துட்டு அவர் திரும்பற வர இவங்கிட்ட போய் நம்ம கேட்டு என்ன பண்றது? அவன் வந்து யார்கிட்டயோ சொல்லி அவர் வந்துட்டு ஏதோ திரும்பற வர சொல்லு அப்படின்னு கேக்குற. அவர் இல்ல நான் இதுக்கோ வந்தேன் விஷயத்த சொல்லுவோம். என்னன்னா அவர் தன்னுடைய குரு கிட்டக வாஷ்யர், அவரும் ரிஷி வச்சிருந்தார். அப்போ வந்து ஒரு ராஜாவும் வாஷ்யம் இவரும் வாஷ்யர். அவர் ராஜா நிறைய ஏதோ கொடுத்தா அந்த ரிஷிக்கு, இவருக்கும் ஏதோ கொடுக்கணும்ட்டு இல்லை இல்லை நீ ஒன்றும் தர வேண்டாம், நீ என்ன என்ன மாதிரி நான் ஒரு ரிஷி நீ என்கிட்ட வாசிச்சிருக்க, நீ இங்கே இங்கே இருக்க போகிற வாஸ்தத்தை காப்பாத்து அது போறோம், எனக்கு ஒன்றும் பொண்ணு பொருள்லாம் ஒன்றும் வேண்டாம், அவனுக்கு வசதி இருக்கு கொடுத்தான் அவன் அப்படின்னு. இல்ல இல்ல நான் என்னன்னா கொடுப்பேன்னு பலவந்தமா இவர் கேட்ட உடனே அவர் வந்து 27 வண்டி நிறைய எனக்கு பொண்ணை கொண்டு வா அப்படின்னு. இங்கேருந்து போவாருவார் ஏதோ ஒன்றுனாலும் ராஜாக்கள் தான். ஆனால் கீழே இங்கே சொல்லும்பொழுதும் ராஜா வரவாளுக்கு வேண்டியதெல்லாம் தரும் கூடியவன் அப்படின்னு அதுக்காக வராறோம். வந்தா இவன் இப்படி இருக்கான்னு இவங்ககிட்ட எங்கே கேட்கறதுன்னு. இல்லை நீ இன்றைக்கு ராத்திரி பொறுத்துக்கும், சாயங்காலம் தானே, விடியச்சே உங்களுக்கு நான் பதில் தரேன் அப்படின்னு. என்னன்னார் உடனே வசிஷ்டர் அவ குலகுரு கூப்பிட்டு படையெடுத்து போகிறதுக்கு எப்போ அவகாசம் பாருங்கோ அப்படின்னு கேட்குறான். ராஜா தானே இவன், அந்த இதெல்லாம் கொடுத்துட்டான், ஏதோ ஒரு யாகம் பண்ணா கெடுக்கிற சொத்து மட்டும் கொடுத்துட்டான், அதனால் அவனுக்கு வந்து அன்ற வேலைக்கு இல்லையே ஒழியும். சரி அப்படின்ன உடனே பார்த்தால் திமால போகணும் அப்படின்னால் சரி படைகளெல்லாம் தயாராக இருக்க சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டான். தளபதி எல்லாரையும் கூப்பிட்டு சொன்ன உடனே திமாலை இன்னும் கிளம்பலை, எழுந்து கிளம்பலமா நினைச்சிச்ச நிறைய வண்டி வண்டியாக வந்துருக்கும். என்னன்னா வடக்க வந்து குபேரன் கிட்ட வந்து குபேரன் இடத்துல படையெடுத்து போனோம்னு இவன் தீர்மானம் பண்ணி போகிறான். அந்த அவன் வண்டி வண்டியாக அனுப்புகிறான். எதுக்கு வந்து ஆள் சேதம் அந்த குதிரை யானை படம் இதெல்லாம் சேதமாக்கின அப்புறம் உனக்கு எல்லா சொத்தும் நான் கொடுக்கறதுக்கு, முதல்லையே கொடுத்துருவோன்ட்டு அவன் கொடுத்துட்டான் படையெடுத்து வரான்னுச்சியே பயந்து. அப்போ ரகுமகாராஜாவனுடைய வீரம் எப்படிப்பட்டதாக இருக்கு வந்திருக்கு. வந்த உடனே என்ன வேடிக்கைன்னால் இவர்கிட்ட எடுத்துக்கொண்டான், எனக்கு தேவை வந்து ஒரு 27 வண்டி, அதான் அவர் கேட்க நானே என் வாயை விஷயம் பெருமை இல்லாமல் அப்படின்ற இந்த உமக்காக இந்த சொத்து வேணுன்றதுக்காக நான் இப்போ படையெடுத்து போகிறேன்னு சங்கல்பம், அதில் வந்தது உமை சேர்ந்ததுன்றான் ராஜா. ரெண்டு பேரும் அவர்கிட்ட போகிற அப்புறம் ஒரு பிரகாரம் சமாதானம் ஆச்சு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ராஜாக்கள் வந்து ரகு மகாராஜாவாக இருக்கட்டும், இங்கே எது மகாராஜா இவாள் வந்து என்னன்னா வந்து அவளுடைய வீரம் இந்த கொடைத்தன்மை எல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பிரகாரமும் வேற ஒரு இடத்துல சொன்னதை இந்த இடத்துல சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த இதில் பார்ப்போம்.